الله سيدير بي دار باغي سيدير بي سافو Thank you. ஹெல்வெத் துணிதி அல்லாஹ் சிதேர் பெண்டல் வகை சிதேர் பிசபு Dal vaghe sedir bisafu.